அடியேவன பாத்திட பாத்திடனா கொலஞ்சேனே. அழகா இந்த ஆரடி ஆம்பளையும் விளைஞ்சேனே. நெஞ்சுக்குள்ள சுத்த விடுதே. அடியேவன பாத்திட பாத்திட நான் கொலஞ்சேனே. குட் மார்னிங் மேடம். என் அம்மே எதுக்கு என நீ பொறையேற சுருக்கு கயிறு விழியால மாத்திர உன்னழகில் நீதான் முறுக்கேற ஜாட காட்டுற ஒத்த நொடி கூட ஒதுங்காம தீ பாத்திடனா கொலஞ்சேனே. திமிராகி போகிறேன் விளக்கு திரினா விடி வெள்ளி ஆகிறேன். அடிபொழி அடிபொழி. ஓ அப்படியா? சித்தத்துல நோயாக மொத்தத்துல தாயாக கிடைச்ச கிடைச்ச என்ன எண்ணி கலைச்ச அடியே. இந்த அரடி ஆம்பளையும் விளைஞ்சேனே. நெஞ்சுக்குள்ள சுத்த